தலைப்பு: உலக மகளிர் தினம். சமமானால் ஒரு நாள் கொண்டாட்டத்திற்காக. அவளுக்காக கொண்டாட்டம் அவள் இன்றியே. வென்றும் போராட்டங்கள் மீதம் இருக்கு. கீழே கிடத்தி நீர் எழுந்ததும் உயர்த்துகிறேன். உரிமைகள் இன்றி உழைக்கும் கரங்களுடையாள்.